യഭക്തജനർത്തിഹന്തു പിതൃത്വമന്യേഷു വിചാര്യതൂർണം സ്തംഭേവതാരസ്തമഹണ്യലഭ്യം ലക്ഷ്മീം കുസുംഭം ശരണം പ്രപദ്ധ്യേ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികകേശരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി. നമസ്ഭാഗി, ഇന്നയ ദിനം നാം ശ്രീ വരദരാജ പഞ്ചാസത് എന്നും സ്തോത്രത്തിൽ എട്ടാവത് ശ്ലോകത്തിനുടേ അർത്ഥങ്ങളെ അനുഭവിപ്പോ. തത്തത്പദൈരുപഹിതേപി തുരംഗമേധേ ശക്രാദയോ വരദപൂർവമലബ്ധഭാഗാഃ അധ്യക്ഷിതേ മഖപതൌ ത്വയി ചക്ഷുഷൈവ ഹൈരണ്യഗർഭഹവിഷാം രസമന്വഭൂവൻ എന്നതാക ശ്ലോകം. ഇതിനന്വയക്രമം, ഹേ വരദ, തുരംഗമേധേ തത്തത്പദൈ ഉപഹിതേപി പൂർവമലബ്ധഭാഗാഃ ശക്രാദയഃ മഖപതൌ ത്വയി അധ്യക്ഷിതേ ഹൈരണ്യഗർഭഹവിഷാം രസം ചക്ഷുഷാഗേവ അന്വഭൂവൻ എന്നതാക ഇതിനന്വയക്രമം. ഇന്ന ശ്ലോകത്തിൽ സ്വാമി ദേശികൻ എമ്പെരുമാനുക്ക് സർവകർമ്മ സമാരാധ്യം എന്നൊരു അർത്ഥത്തെയും സർവകർമ്മ ഫലപ്രദൻ അനൈത്തു കർമാക്കളാലും ആരാധിക്കപ്പെടുവൻ, പിറകു എല്ലാവിധ കർമാക്കളിനുടേ ഫലങ്ങളെ തരുപവൻ എന്നതാണ് അർത്ഥങ്ങളെ ഇന്ന ശ്ലോകത്തിൽ സാധിച്ചിരിക്കാർ. ഇന്ന വിഷയം എമ്പെരുമാനെ താനേ ഇവകളെ എല്ലാ കർമാക്കൾക്കും നാണേ ആരാധ്യൻ, എല്ലാ കർമാക്കൾക്കും നാണേതാൻ എല്ലാ ഫലങ്ങളെയും തരുകേന് അപ്പിങ്കത ഭഗവത്ഗീതയില് സ്പഷ്ടമാ ചൊല്ലിയിരിക്ക. അഹം ഹി സർവയജ്ഞാന ഭോക്താച്ച പ്രഭുരേവച്ച എന്നതാക എല്ലാ യജ്ഞങ്ങൾക്കും നാന്താൻ ഭോക്ത പ്രഭു ഇത്യാദികളെല്ലാം നാന്താൻ എല്ലാവിധമാവും ഇരുക്കേന് അപ്പിങ്കത സ്പഷ്ടമാ പെരുമാളെ സാധിച്ചിരിക്ക. അന്ത വിധത്തില് സർവകർമ്മ സമാരാധ്യൻ സർവകർമ്മ ഫലപ്രദൻ എമ്പെരുമാണ്ട. ഇത് നമ്മളുടെ വിശിഷ്ടാദ്വൈത സിദ്ധാന്തത്തിലെയും ഇന്ന അർത്ഥം പ്രധാനമായി എടുത്തുക്കപ്പെടുന്നത് എന്നാക്കാ എന്ത ഒരു ശബ്ദത്തെ ചൊന്നാലും അത് എമ്പെരുമാനയെ ചെന്നടയും. അതായത് ദേവതാന്തരങ്ങള് ഇട്ട് ചൊല്ലക്കൂടിയ ശബ്ദങ്ങളും കൂടെ എല്ലാ ശബ്ദങ്ങളും മുഖ്യമായ അർത്ഥമാക എമ്പെരുമാനയെ ചെന്നടയുന്നു. ഉദാഹരണത്തിന് ഇന്ദ്രായ സ്വാഹ അഗ്നയേ സ്വാഹ അപ്പിങ്കതെല്ലാം യാഗങ്ങളിൽ ഉച്ചരിക്കപ്പെടുന്നത്. അപ്പടി ഇന്ദ്രായ ഇന്ദ്രൻ അഗ്നി മുതലാണ് ദേവതാന്തരങ്ങളെ ഇട്ട് ചൊല്ലപ്പെടുകിറ മന്ത്രങ്ങളും ഇന്ദ്രശബ്ദത്തിക്ക് ഇന്ദ്രനുക്ക് അന്തര്യാമിയാകെ ഇരുക്കൂടിയ പരമാത്മാ അപ്പിങ്കര പരമാത്മ പര്യന്തം അന്ത അർത്ഥമാണത് ചൊല്ലും. അതിനാലതാണ് അന്ത ദേവതാന്തരങ്ങളെ ഇട്ട് ചൊല്ലക്കൂടിയ ശബ്ദങ്ങൾക്കും പരമാത്മ എമ്പെരുമാനെ മുഖ്യാർത്ഥമാകൊണ്ട് എല്ലാ ഇടങ്ങളിലും എന്ത ഒരു ശബ്ദത്തെ ചൊന്നാലും അന്ത ശബ്ദത്തിനുടേ മുഖ്യമായ അർത്ഥം പരമാത്മ എന്ന് കരുതപ്പെടും ചൊല്ലപ്പെടും. ഇത് ഇന്ന അധ്യക്ഷിതേ മകപതൗ ത്വൈചക്ഷുഷൈവ തത്തത്പദൈ രുപഹിതേപി തുരംഗമേധേ എന്നാക്ക ഇത് ചതുർമുഖ ബ്രഹ്മാവാണവൻ അശ്വമേധയാഗത്തില് നമ്മ പാക്കളാം. എന്നാക്കാ ചതുർമുഖൻ അത്യന്ത വേദാന്ത വ്യുത്പത്തി ഉടയവർ. അതിനാല് എപ്പോ എന്ത ഒരു ശബ്ദത്തെയും പരമാത്മയിട്ട് പരമാത്മാവയെ ചാറും അപ്പിങ്കര അർത്ഥത്തെ നന്നാക തെരിഞ്ഞു വെച്ചിരിപ്പാണ്. ഇതുക്ക് ഉദാഹരണമാക ഭാഷ്യത്തിലെയും ശ്രീഭാഷ്യത്തിലെയും ശരി ഭാഷ്യകാരും വേദങ്ങളിലെയും വരക്കൂടിയ കഥകൾ ഇന്ന പ്രതർദന വിദ്യയും ഒന്നു ഇരുക്ക്. അതില് പെരുമാളെ അടയരുത്, മോക്ഷത്തെക്കൊണ്ടാണ് ഉപാസനം, ഇവകളെല്ലാം എത് പണണം, യാരെ കുറിച്ച് പണണം അപ്പിന്ന് കേട്ട കേൾവിക്ക് ഇന്ദ്രൻ മാമുപാസ്വ അപ്പിങ്കറ കൂടെ സൊല്ലിരുപ്പാണ്. അപ്പൊ മാമുപാസ്വന്നക്ക എന്നെ ഉപാസി അപ്പിങ്കറ അർത്ഥം. ഇതുക്ക് പരമാത്മാവ് ഉപാസിച്ചാക്ക മോക്ഷം കിടക്കുന്നത് ഒരു വിഷയം, അത് തെരിഞ്ചിരുന്നും മാമുപാസ്വന് ഇന്ദ്രൻ ചൊല്ലക്കൂടിയതാണ് ശബ്ദത്തുക്ക് അർത്ഥം എന്നാക്ക മതന്തര്യാമിനം പരമാത്മാനം ഉപാസ്വ എനക്കുള്ള അന്തര്യാമിയാക ഇരുക്കൂടിയ പരമാത്മാവ് ഉപാസി അപ്പിങ്കറത്തുക്ക് അന്ത മാമുപാസ്വന്ത്ര ശബ്ദത്തുക്ക് അർത്ഥം. അത് ശാസ്ത്രങ്ങളെ നമുക്ക് കാമിക്കരുത്. ഇപ്പടി ഇവ്വാറാക എന്ത ഒരു ശബ്ദത്തെ உச்சரித்தாலும் அதற்கு எல்லா விதத்திலையும் எல்லா பொருள்களுக்குள்ளேயும் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் பரமாத்மா அந்தர்யாமியா இருக்க அப்படின்னும் பொழுது அந்தர்யாமியான பரமாத்மா பர்யந்தம் அந்த சப்தங்களினுடைய அர்த்தமானது செல்லும். சரி, அப்படின்னாக்கா எல்லா சப்தங்களுக்கும் பரமாத்மா தான் அர்த்தம், பிரம்மம்தான் அர்த்தம் அப்படின்னாக்கா நம்மெல்லாம் எப்படி பேசுறோம், பேசுறதுன்றதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், எந்த ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணாலும் பிரம்மம்தான் அர்த்தம், பரமாத்மா தான் அர்த்தம், பெருமாள் தான் அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம பேசுற சப்தங்களினுடைய அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகாரம் பண்ணிக்கிறதுன்றது எப்படி உபபத்தி ஆகும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்ம இப்ப பேசுறது எல்லாமே பங்க்வா பிரயோகம்னு சொல்றது. பங்க்வா பிரயோகம்னா என்ன? ஒரு பொருளுக்கு, ஒரு வார்த்தைக்கு அர்த்தமானது முக்கியம் கவுனம் அப்படின்னு ரெண்டு விதமாக உண்டு. முக்கியமானது அர்த்தம், அந்த அர்த்தம் சம்பவிக்காத இடத்துல, சொல்ல முடியாத இடத்துல கவுனமாக அந்த அர்த்தமானது அந்த வார்த்தைக்கு கற்பிக்கப்படுறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அந்த மாதிரி தான். என்னக்கா எல்லா வார்த்தைகளும் பிரம்மத்தை தான் சொல்லும், பரமாத்மாவைத்தான் சொல்லும் அப்படின்ட்டாக்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே முடியாது. இருந்தாலும் நமக்கு என்ன அந்த உச்சரிக்கக்கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் அர்த்தம் நமக்கு தேவையோ அந்த அளவு அர்த்தத்தோடு நம்ம நிறுத்திக்கிறோம். முக்கியார்த்தமாகிற பரமாத்ம பர்யந்தம் எந்த இடத்துல போகணுமோ, எந்த இடத்துல வேண்டுமோ, எந்த இடத்துல அபேட்சையா இருக்கோ அப்போ நம்ம முக்கியார்த்தத்தை உபயோகப்படுத்திக்கிறோம். மற்ற நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் நமக்கு அர்த்தம் தேவையோ அத்தோடு அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம நிறுத்திக்கிறோம். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம்னு தனித்தனியாக நம்மளால தீர்மானம் பண்ண முடியறது, பேசிக்கவும் முடியறது. இருந்தாலும் எந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்தாலும் முக்கியார்த்தமாக பரமாத்மாவைத்தான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா பரமாத்மா பர்யந்தம் அந்த அர்த்தமானது செல்லும். ஏன்னாக்கா எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஸ்லோகத்தில் தத்தத்பதை உபகிதேவி துரங்கமேதே சக்கராதையோ வரதபூர்வ மலப்த பாகாக. என்னன்னாக்கா சதுர்முகன் அஸ்வமேத யாகத்தை பண்ணும் பொழுது தேவதாந்தரங்களை உத்தேசித்து அந்தந்த தேவதைகளினுடைய பெயர்களை, இந்திரன் முதலான தேவதைகளினுடைய பெயர்களை உச்சரித்து தன்னுடைய ஆவிர்வாகத்தை தரான். மற்ற தேவதைகள்லாம் தன்னுடைய பெயரை உச்சரித்ததுனால தனக்குத்தான் அந்த ஆவிர்வாகங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு அவரோடு எதிர்பார்த்திருந்தாலும் அந்த ஆவிர்வாகங்கள்லாம் அந்த தேவதாந்தரங்களான இந்திரன் முதலானவர்களுக்கெல்லாம் கிடைக்கலையாம். ஏமாற்றத்தோடு தான் இருந்தார்கள். ஏன்னாக்கா அந்த இந்திராதி சப்தங்களுக்கெல்லாம் முக்கியார்த்தமாக பிரம்மத்தை தானே சொல்றோம், அதனால இந்திராய சுவாஹா அக்னயே சுவாஹா அப்படின்னு யாகங்கள்ல உச்சாரணம் பண்ணி அந்த ஹவிச கொடுக்கும் பட்சத்துல கூட இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் அந்த ஆவிர்வாகம் கிடைக்கல. இந்த ஏமாற்றத்தோடு இருந்த அந்த தேவதாந்தரங்களான இந்திரன் முதலான தேவதைகள்லாம் அந்த ஏமாற்றம் ஏமாற்றமே இல்லையா. என்னன்னாக்கா தத்தத்பதை ருபகிதேவி துரங்கமேதே சக்கராதையோ வரதபூர்வ மலப்தவாக அத்தியக்ஷிதே மகபதௌ த்வயி சக்ஷுஷைவ. என்னன்னாக்கா பிரதான வபாஹோமத்தின் பொழுது அந்த வபாஹோமத்திற்கு பிரதான ஹவிஸ் கொடுக்கக்கூடிய தேவதை எம்பெருமானான தேவாதிராஜன் பரமாத்மா. அப்படி இட்டு சொல்லும் பொழுது அந்த வபாஹோமத்தை ஹவிச பெறத்துக்கோசரம் முன் சொன்னபடி தாயாரோட மகாலட்சுமியோட நேர்லேயே வந்து அந்த வபாஹோமத்தினுடைய ஹவிச பெற்றதை பார்க்கும் பொழுது மற்ற தேவதைகள்லாம் தனக்காக கொடுக்கக்கூடிய ஹவிச சாட்டாக்கா வாங்கிண்டாக்கா எவ்வளவு தூரம் திருப்தி அடைவர்களோ அந்த திருப்தியை எம்பெருமான் மகாலட்சுமியோடு சேர்ந்து நேரில் வந்து வாங்கிண்ட அழகை பார்த்துட்டு கண்களாலேயே பார்த்து அந்த ஹவிச வாங்கின திருப்தியை அடைந்தார்களாம். சற்று ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன் வபூவன். அந்த ரசத்தை கண்களாலேயே பார்த்து எம்பெருமானையும் பிராட்டியையும் பார்த்தே ஆவிர்வாகங்களை பெறக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டியையும் பார்த்தே தானாகவே தங்களே ஆவிர்வாகத்தை வாங்கின திருப்தியை அடைந்தார்களாம் அப்படின்னு இது சொல்லுவார். அதனால இந்த பிரதானமாக இந்த ஸ்லோகத்தில் சர்வகர்ம சமாராத்தியன் சர்வகர்ம பலப்பிரதன் அப்படிங்கிறத பிரதானமாக இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.